மாலே மணிவண்ணா மாதிரி நீராடுவான், மாலே மணிவண்ணா மாதிரி நீராடுவான், மாலே மணிவண்ணா மாதிரி நீராடுவான். நிலைய தெய்வங்கள் வேண்டுவன கேட்டியே, மாலே மணிவண்ணா மாதிரி நீராடுவான், நிலைய தெய்வ வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம் வதே யுக்மருக்மம் யாமோஹதஸ்ததிதராணி த்ருணாயமேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்யதைகசிந்தோஹ ராமானுஜஸ்யசரணௌசரணம்ப்ரபத்யே மாதாபிதாயவதயஸ்தனயாமிபூதிஸ்ஸர்வம்யதேவநியமேனமதன்வயானாம்ஆத்யஸ்யநற்குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரிவிடம்ப்ரணமாமிமூர்த்னாபூதந்தரஸ்ஸமகதாத்மயபட்டநாதஸ்ரீபக்திசாரகுலசேகரயோகிவாஹான் பக்தாங்கிரிதேணுபரகாலயிதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்கஸ்தனகிரிசதீ சுப்தமுத்போஜ்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ருஜினிகலிதம் யாவலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவையாண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வனையாய் நாடினி வேங்கட் அவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நான் கடவன் வண்ணமே நல்கு ஸ்ரீ விஸ்வஜித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கநாத ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரண சரணம் பிரபத்யே. மாலே மணிகண்டா மார்கழி நீராடுவான் மேலையாறு செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முதல்வன பாலந்த வண்ணத்துன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே தாளப்பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலி நிலையாய் அருளேலோ எம்பாவாய். இப்பொழுது ஆயுதகுலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் கிருஷ்ணனை அந்த சீரிய சிம்ஹாசனத்திலே எழுந்தருளை பண்ணி வைத்து தமக்கு வேண்டிய காரியத்தை விஜ்ஞாபனம் பண்ணுகிறார். இந்த பாசுரம் இதிலிருந்து ஆரம்பித்து அவர்களுடைய விண்ணப்பம் ஆரம்பம் அஞ்சு பாசுரம். மாலே கூடாரே கரவை சித்திரம் வங்கம் என்ன வேணும் அப்படிங்கறத அந்த இதை நேரடியா சொல்லக்கூடியது. அதிலே கரவைகள் பாசுரத்திலே சரணாகதி அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா வரும். இப்போ அந்த நோன்பு தானே அவ சொல்லிட்டு இருக்கா. அப்ப நோன்புக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் இந்த பாசுரத்திலே சொல்லிவிட்டு நோன்புக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய பலன்களை எல்லாம் அடுத்த பாசுரத்திலே கூடாரை வெள்ளி பாசுரத்திலே சொல்லுகிறார். ஒரு நோன்பு அப்படின்னா இந்த பாவை நோன்புக்கு இதுக்கு தேவையான உபகரணம் என்ன அப்படிங்கிறதா சங்கங்கள் பறைகள் நல்ல சங்கம் பறைங்கிற வாத்தியம் விளக்கு கொடி விதானம் அப்படின்னு இதெல்லாம் வேணுங்கிறார். நாமகீர்த்தனம் 12 போற அப்படின்னால இந்த நாமகீர்த்தன கோஷ்டிக்கு இதெல்லாம் தேவையா இருக்கும். இன்னைக்குமே பார்த்தால் காஞ்சிபுரம் போன்ற ஊர்கள்ல நாமகீர்த்தன கோஷ்டி போச்சுன்னா அந்த கோஷ்டியில கொடி பிடிச்சிட்டு 4 பேர் இருப்பா, விளக்க பிடிச்சிட்டு 4 பேர் இருப்பா, பல்லாண்டு பாடுறவர்கள் 4 பேர் இருப்பா. அதான் கோல விளக்கே கொடியே விதானமே பல்லாண்டு சிப்பாரே இந்த மாதிரி இவர்கள் தான் எங்களுக்கு வேணும். நீ அருள் ஆதிநிலையாய் அருள் நீ அருள வேணும் என்று பிரார்த்தித்தார் அப்படின்னு. அதே மாதிரி இப்ப சுவாபதேசத்துல ஆச்சாரியன் கிட்ட போய் பிரார்த்திக்கும் போது சரணாகதிக்கு வேண்டியது சரணாகதிக்கு முன்னும் பின்னும் வேண்டியதை எல்லாம் சொல்ல போகிறார் அப்படின்றது. காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணணும், முன்னாடியும் பண்ணணும் பின்னாடியும் பண்ணணும். சரணாகதினா என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால முன்னாடி பண்ணணும். சரணாகதி முடிஞ்சப்புறம் பண்ண வேண்டியதே காலக்ஷேபம் தான். காலக்ஷேபம்னாலே பொழுது போக்குன்னு அர்த்தம். சரணாகதி பண்ணப்புறம் இந்த பொழுது போகணும் இல்லையா, அந்த பொழுது போகும்போது கண்ணாபண்ணு போகக்கூடாது, நல்லபடியா போகணும். ஏன்னா ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றபடி போகணுங்கிற சுவாமி பொழுது எப்படியும் போகதான் போறது. நம்ம ஒண்ணும் பொழுது பிடிச்சு தள்ள போறது இல்லையே, ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நாள் தானா போகத்தான் போறது. என்ன என்னன்னா பொழுது போகலையே அப்படின்னா எனக்கு ஒன்றும் காரியம் இல்லைன்னு இருக்கும், பொழுது போயிட்டுதான் இருக்கும். காலக்ஷேபம் அப்படின்னா காலத்தை பிடிச்சு தள்ளுதல்னு அர்த்தம். க்ஷேபம்னா தள்ளுதல், அதான் பொழுது போக்கு அப்படின்றது. பொழுது தானா போனா கூட எனக்கு உபயோகமா போச்சு, என் சொரூபத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்து சந்தோஷமா போச்சு அப்படின்னு அர்த்தம். அது இல்லைன்னா அந்த சொரூபத்துக்கு ஏற்ற இது கிடைக்கலன்னா அப்ப பொழுது போகலைன்னு சொல்லுவோம். காலம் ஷிபந்தி அப்படிங்கிற சுவாமி பேசி காலத்தாக கழிச்சின்ற காலவர்கள் காலம் ஷிபந்தி பகவன் கரணை ரவஞ்சே. தன்னுடைய இந்திரியங்கள்னாலே நன்னா பகவான் அனுபவிச்சு கைங்கரியங்கள் பண்ணி காலத்தை கழிக்கிறார்கள். அந்த மாதிரியாக இவர்கள் வேண்டியதை பிரார்த்திக்கிறதாக இந்த பாட்டு. மாலே மணிவண்ணா என்ன ஆச்சாரியனை கூப்பிடுகிறார்கள். மாலே அப்படின்னா வியாமோக ஸ்வரூபணின்னு அர்த்தம். வியாமோகம் அப்படின்னா அன்பு, வெறும் அன்பு இல்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உத்தமமான அன்புக்கு வியாமோகம் பேர், பித்து பிடிச்ச மாதிரி அப்படி கொள்ளை அன்பு அப்படிங்கிற வழியும். அதுதான் ஆச்சாரியனம். கொள்ளை அன்பு ஒரு ரூபம் எடுத்து வந்தா அது ஆச்சாரியம். ரிஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் இவோதிதம் சகசிரசாக்காம் யோத்ராட்சி பிராமிடீம் பிரம்மசம்ஹிதாம். அம்மாழ்வார் பத்தி சொல்லும் போது ஸ்ரீ பராசரத்தார் எழுச்சியினர் கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம், கிருஷ்ணனுக்கு ஒரு திருஷ்ணம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையே ஒரு ரூபம் எடுத்து வந்தா எப்படி இருக்குமோ அதுதான் நம்மாழ்வார் அப்படிங்கிற. கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணாவதாரத்துல ஜனங்கள் கிட்ட நல்ல ஆசை இருந்தது, இது எல்லாருக்கும் தெரியும். கோபர்கள் கிட்டலாம் நல்ல ஆசை இருந்தது. அது அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் மேலையும் நமக்கிட்டையும் பரவித்தான் அந்த ஆசை. அந்த ஆசைக்கு ஒரு ரூபம் கொடுத்தா நம்மாழ்வார். அதனால்தான் கிருஷ்ணனுடைய அனுகிரகம் நம்மாழ்வார் மூலம் நமக்கு வருது. கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் இவோதிகம், கிருஷ்ண திருஷ்ணா தான் நம்மாழ்வார், கிருஷ்ணனுடைய ஆசை தான் ஒரு வடிவெடுத்து வந்தவர் நம்மாழ்வார் அப்படின்னு. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு ஜீவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய வியாமோகம் ஒண்ணு இருக்கு. அந்த வியாமோகத்தை பரிபூர்ணம் அதாவது வியாமோகத்தை சரியாக்குவதற்காக தான் ஆச்சாரியன் அவதாரம் பண்ற, குழந்தைகள்லாம் நல்லா இருக்கணுமேங்கிறதுக்காக. அதனால மாலே அப்படின்னா எம்பெருமானுடைய வியாமோகமே வடிவெடுத்து வந்தவனே ஆச்சாரியன். திருவேங்கடமுடியானுடைய மால் அதுதான் வேதாந்த தேசியன். எத்தனை அனுகிரகம் இருந்தா திருவேங்கடமுடியான் வந்து அவதாரம் பண்ணியிருக்கான். கலவு வெங்கடநாயகம் கலியுகத்துல திருவேங்கடமுடியான் தான் கண் கண்ட தெய்வம் அப்படின்னு புராணத்தில் சொல்றிருக்கு. அதனால அவர் வெறுமை இருப்பார், ஜனங்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி அவதாரம் பண்ண வச்சார். மணிவண்ணா அப்படின்னா மணி போன்ற ரத்தனம் போன்ற சுபாவம் உடைய ஆச்சாரியன். அவருடைய திருமேனியும் பிரகாசிக்கிறது, அவரும் பிரகாசிக்கிறார், ரத்தம் போல இருக்கக்கூடிய ஒரு ரத்தம் இருந்ததுன்னா நம்ம எப்படி கொண்டாடணுமோ அந்த மாதிரி ஆச்சாரியனை கொண்டாடும். அத்ராசம் மானதம் ரத்னம் அப்படின்னு ஆரம்பிச்சு தேசம் விஸ்வம் சொல்றேன். ரத்தம் இருந்தா கவலை கிடையாது நமக்கு, இன்னும் வாழ்க்கையில பொழைச்சுடலாம். அந்த மாதிரி ஆச்சாரியன் இருந்தாலும் பொழைச்சுடலாம். ரத்தம் இருந்தா அது அவனுக்கு பெரிய கௌரவம், எல்லா நாலு பேர் அவன் கேட்டு கூட இருப்பான் கேடு விற்போம். அந்த மாதிரி ஆச்சாரியன் நம்ம கையில இருந்தாலும் நமக்கு கௌரவம், நம்ம கிட்ட நாலு பேர் வருவான். அந்த மாதிரி ரத்னத்துக்கு இருக்கக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் இருக்கும். ரத்தம் சுலபமா எடுத்துன்னு போலாம், சுலபம் சுக்கிரகம் ரிணாம். ரத்தத்துக்கு விலை மதிப்பு அதிகமாக தவிர கையில எடுத்துன்னு போறது கஷ்டம் இல்லை, அப்படியே எடுத்துன்னு போயிடலாம். அந்த மாதிரி இருக்காரா ஊரும் கூட்ட இடத்துக்குலாம் வந்துட்டு இருக்காரு. ஆக இந்த ரத்னத்துக்கு இது பெரிய நிதிக்கு துல்லியமா இருக்கு. ஆச்சாரியன் அப்படி இருக்காரு, ரத்னத்துக்கு இருக்கக்கூடிய பிரபாவங்கள்லாம் ஆச்சாரியனுக்கு இருக்கான். அதனால மணிவண்ணா நாங்க வந்திருக்கோம் மார்கழி நீராடுவா, மார்கழி மாதம் நோன்புக்காக வந்திருக்கோம் அப்படின்னா இப்ப சரணாகதின்னு அர்த்தம். முதல்ல பார்த்தோம் மார்கழினா மார்க சீரிஷம் அப்படின்னா சிறந்த உபாயம் சரணாகதி. சரணாகதியாக பகவான் பகவத் அனுபவம் கிருஷ்ணன் கிட்ட நீராட போறோம் அப்படியா? இது எங்க சொல்லியிருக்கு, எந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு? இப்படி வந்து சரணாகதி பண்ணி இப்படி எல்லாம் கேட்கணும் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நீங்களா சின்ன குழந்தைகள் ஏதோ சாஸ்திரம் பிடிச்ச மாதிரி பேசுறாளே அப்படின்னா எங்களுக்கு இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், மேல யார் செய்வனர்கள் முன்னாடி இருக்கிறவா பண்ணியிருக்கா நாங்களும் பண்றோம் அவ்வளவுதான். இது எந்த வேதத்துல சொல்லியிருக்கா, ஸ்மிருதியில சொல்லியிருக்கா அப்படின்னா கேட்காது. சிஷ்டாச்சாரம் சிஷ்டர்கள் செய்யறாங்கிறது தான் எங்களுக்கு பிரோகணம், அவர்கள் இல்லாத செய்ய மாட்டான். திருப்பாவை நோன்பு எடுத்துவோம், திருப்பாவை நோன்பு எந்த இடத்துல சொல்லியிருக்கு, எங்க வேதத்துல இருக்கா, இல்ல மனுஸ்மிருதியில இருக்கானா, எங்கேயும் கிடையாது. என்னன்னு கேட்டா மேலையார செய்வனர்கள் முன்னாடி இருக்கிறோம் அப்படின்னா நாம பண்றோம் அவ்வளவு. ஆண்டாள் பண்ணா நாம பண்றோம், கோபிகாஸ்திரிகள் பண்ணா ஆண்டாள் பண்ற அவ்வளவுதான். அதுதான் உண்மையிலேயே பெரிய பிரமாணம் இந்த சிஷ்டாச்சாரம்னு பேர் அதுக்கு. அது வேதத்தை காட்டிலும் அதுக்கு கௌரவம் உண்டுங்கிறாங்க. வேதத்தில் தெரியாத விஷயம்னா அது மூலம் தெரிஞ்சுக்கலாம், சிஷ்டர்களுடைய ஆச்சாரம் மூலம் நாம தெரிஞ்சுக்கலாம். வேதமே அப்படிதான் காமிக்கிறது. வேதமே இப்ப சரணாகதியே வேதம் சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், சரணாகதியே வேதம் சொல்லியிருக்கு, சில இடத்துல சொல்லியிருக்கு. ஆனால் எப்படி சொல்லும் அப்படின்னா சிஷ்டர்களை இட்டுதான் சொல்லும், மகான்கள்ல இப்படி அனுஷ்டானம் பண்ணிருக்கா அப்படின்னு அதை காமிச்சேன்னு சொல்லு. அதனால வேதமே இவ்வளவுதான் சாட்சியா எடுத்துட்டு இருக்கும். பூர்வே பூர்வே ஏப்யோவச ஏதூசுஹு, பூர்வர்கள் அதுக்கு முன் பூர்வர்கள் அதுக்கு முன் பூர்வர்கள் இவர்கள்லாம் முன்னோர்களுக்கு இந்த வாக்கியத்தை சொல்லிக் கொடுத்தார். பிரம்மவா அதினோ வதந்தி, பிரம்ம வித்துக்களான ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இதுதான் வேதத்துல வரும், நான் சொல்றேன்னு வராது. அதனால மாலே மணிவண்ணா மார்கையை நீராடுவான் மேலையார் செய்வன். அசாரத்தில் இருக்க அவா செஞ்சா நாங்களும் செய்வோம். வேண்டுவான கேட்டிய, எங்களுக்கு என்ன வேண்டும் அப்படிங்கறத கேட்டாருல வேணும். ஒரு லிஸ்ட் ஒண்ணு போட போறாங்க, ஒரு கணத்துல முடிஞ்சாது, பெரிய லிஸ்ட் ஒண்ணு போட போறோம், அதை கேட்டு அனுகிரமானோம். என்ன வேணா ஞானத்தை எல்லாம் நடுங்க முறல்வன பாலண்ட வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள். நல்ல சங்கங்கள் நிறைய வேணும். சங்கம்னு சொல்றது ஞானத்தை, ஞானம் ஆச்சாரனுடைய ஞானம் இருக்கும் இல்லையோ, உம்ம ஞானம் அப்படியே எங்களுக்கு வரணும். ஒரு ஞானம் இல்லது ஆச்சாரனுக்கு, பல விஷயத்துல பல ஞானம் இருக்கு. அதனால சங்கங்கள் அப்படின்னா நிறைய, பொதுவாகவே சங்கம் வந்து வெள்ளையா இருக்கு அப்படின்னால அது ஞானம்னு சொல்றது உண்டு, சக்கரத்தை கிரியைன்னு சொல்றது உண்டு. சங்கத்தினால தானே ஞானம் வரும், சங்கம் பிரணவாகாரமா இருக்கிறது அப்படின்னாலையும் அதை விசேஷமா சொல்றது உண்டு. அப்போ சங்கம் வெளுத்துதான் இருக்கு, பால் போல இருக்கும் அப்படின்னா என்னன்னு கேட்டா, இந்த ஞானமானது சுத்த சத்த ஞானமா இருக்கு. ஞானத்தையே மூணு சொல்லிருக்காங்க கிருஷ்ணன், சாத்விக ஞானம் ராஜச ஞானம் தாமச ஞானம். அதுல இங்க சாத்விக ஞானம் இருக்கு, வெளுத்த ஞானம் அப்படிங்கிறது இருக்கு. அதனால உன்னுடைய பாஞ்சசன்யம் போல அதே போல வெளுத்ததான சிறப்பு மிக்க ஞானங்கள். ஆச்சாரியன் கிட்ட பிரார்த்திக்கிறது என்னன்னா, உனக்கு எப்படி ஞானம் சிறந்ததாக இருக்கோ அதே போன்ற ஞானங்கள் எங்களுக்கு வேணும். ஞானங்கள்னு சொன்னது பல விதமான ஞானம் அவருக்கு இருக்கு அப்படின்னா, ஞானத்தை எல்லாம் நடுங்க முறல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்யமே போல்வன சங்கங்கள். அந்த அந்த பாஞ்சசன்யம் இருக்கோ இல்லையோ, அது அந்த சப்தத்தை கேட்டா சத்ருக்கள் எல்லாம் நடுங்கி போவா, ஆஸ்திரர்கள் சந்தோஷப்படுவா. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணனுடைய பாஞ்சசன்யம் பிரசித்தம். இந்த பாஞ்சசன்யம் சத்ருக்களை எல்லாம் பயப்பட வச்சுது. எங்க அப்படின்னு கேட்டானா, பாண்டவ கௌரவ யுத்தத்துல, மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணன் பாஞ்சஜன்ய நாதம் பண்ண துரியோதனா அப்பவே ஹார்ட்டடா கொண்டதாயிட்டான் அப்படின்னு சொல்றது. இன்னொரு சமயம் பார்த்தா ருக்மிணி பிராட்டிய பெருமாள் கூட்டுன்னு போகும் கல்யாணத்துக்கு. அப்போ ருக்மிணி பிராட்டிய ஒன்று பிராட்டி ஆகும் பெருமாள் அப்படி வரும்போது அதுக்கு முன்னாடி ஒரு பாஞ்சஜன்ய நாதம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு. பாஞ்சஜன்ய பிரணாதான்னு ஒரு யாரோ அப்படின்னு ஆராதா சீத்து அத்துல தரசி சௌமிய கந்த சமீரம் பாஞ்சஜன்ய பிரணாத. கிருஷ்ணா நான் வந்துட்டேன் காமிக்கிறதுக்கு முதல்ல பாஞ்சஜன்ய நாதம் கொடுத்தான் சங்கு ஊதினானா. உடனே இருக்குது பாட்டி சந்தோஷப்படுறா, இதோ கிருஷ்ணன் வந்துட்டான், கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னு. அதனால ஆசிரியர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அவர்களுக்கு துக்கத்தை கொடுக்கும். இதான் வேணும், உங்கள் திருமுகத்து மடுத்துதிய சங்கொலியும் சார்ந்ததில் நானொலியும் தலை பெய்வது என்று கொலோ அப்படிங்கிறார் ஆண்டாள் கூட. அந்த சங்கு மடுத்தூதிய சங்கொலி எப்ப கேட்க போறது, அந்த மாதிரி இங்க ஆச்சாரியனுடைய ஞானங்கிறது இருக்குல்ல, அது ஆசிரியர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இதரர்களுக்கு இந்த ஞானமே பயங்கரமான ஒரு பயத்தை கொடுக்கும். ஐயோ இப்படிப்பட்ட ஞானவானா இருக்காரு அப்படின்னு எதிரிகள் எல்லாம், அதாவது வாதம் பண்ண வருவார்கள் எல்லாம் பயந்து ஓடும்படியா இருக்குமா. அதனால அழகா சொல்ற, ஞானத்தை எல்லாம் நடுங்க முரண் தானே, இவருடைய ஞானத்தை பார்த்து கூட எதிரிகளா வந்திருப்பா எல்லாரும் நடுங்க முடியா இருக்கு. பாலன்ன வண்ணத்து, ஆனா சத்துவமயமாக சுத்த சத்துவமயமான ஞானம். பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள், இதே போல எங்களுக்கு சங்கங்கள் வேணும் அப்படின்னா ஞானங்கள் வேணும் அப்படின்னா ஞானத்தை சங்கங்கள் சொல்றோம். போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே, நல்ல விஸ்தாரமான ஞானம் வேணும். ஞானங்கிறது ரொம்ப டீப்பா இருக்கணும், விஸ்தாரமா இருக்கணும். ஞானத்துல பல விஷயம் உண்டு. சால பெரும் பறையே பல்லாண்டு திசைப்பாரே, அடுத்து என்ன கேட்டா சால பெரும் பறை, பெரிய பறை ஒண்ணு வேணும் வாத்தியம் இன்னும் அடிக்கிறதுக்கு. கோயில புறப்பாட்டுக்கெல்லாம் அடிப்பா, பெரும் பறை போட்டு அடிப்பா, அது மாதிரி நாங்க வரோங்கிறது தெரியப்படுறதுக்கு பறை வேணும் அப்படின்னா இங்க என்னன்னு கேட்டா, நான் பறைனா என்னன்னு கேட்டா, முதல்ல சங்கம்னா ஆச்சாரனுடைய ஞானம்னு பார்த்தோம். பறைங்கிறது ஆச்சாரனுடைய கீர்த்தி, ஏன்னா பறையப்படுவது தானே பறை, சொல்லப்படுவதும் அதுக்கு பறையின். நாலு பேருக்கு தெரியும்படி இருக்கிறதுக்குதான் பறை அப்படின்னு பை, அந்த வாக்கியம் அதுக்குதான் இருக்கு. ஸ்பீதம் யசோ துந்துபிஹி அப்படிங்கிற தேசியம், இதோட யசஸ் அப்படிங்கிற துந்துபி இருக்குள்ளோ, அது எல்லா பக்கமும் விளங்குகிறது அப்படிங்கிற சங்கல்ப சூரியதே நாடகத்துல அழகா சொல்ற. இவர் வாதத்தனை ஜெயிச்சுட்டு வந்த உடனே அந்த துந்துபி முழங்குட்டும் அப்படின்னா என்ன வெற்றி முறது ஜெயிச்சா சொல்லியோ, உடனே சகல வாத்தியங்களும் அப்படியே முழங்குறதா. இது காஞ்சிபுரத்துல உற்சவத்துல அப்படியே நடக்கும். அந்த மாதிரியாக சால பெரும் பறையே, இவருடைய புகழை காண்பிக்கக்கூடிய பெரிய வாத்தியம் அப்படின்னா இவர் புகழ் பெருசா இருக்கு. எங்களுக்கு அந்த ஞானம் மாத்திரம் இல்ல, உம்முடைய புகழ்கள் அதுவும் வேணும். நாங்க அதையும் அனுபவிக்கணும், ஞானத்தையும் அனுபவிக்கணும், உம்ம கீர்த்தியையும் நாங்கள் அனுபவிக்கணும். எங்களுக்கும் அந்த மாதிரி வேணும்னு தான் சொல்ல போறா. எங்களுக்கும் அதே மாதிரி ஞானம் வேணும், எங்களுக்கும் அதே மாதிரி கீர்த்தியும் வரணும், உம் அனுகிரகத்தானே இது வரணும். பிண்டி மகவின்னு ஒரு கவி இருந்த வேதாந்தியனோடு, அவர் பெரிய கவி, அவர் ஏதோ ஸ்லோகங்கள்லாம் நான் பண்றேன் அப்படின்னா தேசிகன் யாதவா விஜயம் பண்ணியிருக்காரு. யாதவா விஜயத்தை காமிச்ச அத பார்த்து உடனே திகைச்சு போயிட்டான். என்ன கவி, ஆச்சரியமான கவியா இருக்காரு, கோவர்தன வர்ணம் இத்தனை அழகா பண்ணிருக்காரு. அதனால என்ன பண்ணாருன்னா, நின்ன கவி இவர் அவதாரம் முடிவு பண்ற. தேசிகன் சாதாரண மனுஷர் இல்ல, விஷ்ணு கண்டா அவதாரா வேதே சஞ்சாத்த கேதே முனிஜன வச்சனே, எப்படி ஒரு அவதாரங்கிறது அழகா ஒரு ஸ்லோகத்துக்கு சொல்றாரு. பெருமாள் அவதாரத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாம் இங்கேயும் இருக்கு. இந்த திண்டிவே தேவி பண்ண ஸ்லோகம் தான் அது. அதனால அப்படிப்பட்ட துந்தி, அப்படிப்பட்ட பெரிய பறை இவருடைய கீர்த்தி. சால பெரும் பறையே பல்லாண்டி செய்ப்பாரே, இந்த கீர்த்தி அடுத்திருக்கட்டும். கூட இருந்து இவரை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு இவருடைய சிஷ்யர்கள் பல்லாண்டு பாடக்கூடியவர்கள் அவ ஒரு 10 பேர் இருக்கா, 1 இல்ல 2 இல்ல 10 1000 100 அப்படி இருக்கா. அந்த மாதிரி எங்களுக்கு அவளும் வேணும், எங்களுக்கு உம்முடைய ஞானம் வேணும், உம்முடைய யசஸ் வேணும், உம்முடைய சிஷ்ய சமிருத்தி வேணும்னா சத்சங்கம் வேணும். எங்களுக்கு சிஷ்யர்களோட கூடி இருந்துதான் உங்களை அனுபவிக்கணும். பாடம் படிக்கணும்னா கூட பாதம் சப்ரமச்சாரி தியாங்க, 10 பேரோட கூட சேர்ந்து படிச்சாதான் நல்லா பாடம் வருமா, அப்படின்னா தனியா படிச்சா வராதான். ஏன்னா இவன் சந்தேகம் கேட்க அவன் சொல்ல, அவன் சந்தேகம் கேட்க இவன் சொல்ல, பின்னாடி பாடம் முடிஞ்சபடி வரண்டு பேர் ஒத்துக்கு ஒத்து பேசி பழியோ, அதுக்கு சிந்தனான்னு பேர். இந்த கூட படிக்கிறவனோடு கூட இந்த சிந்தனை பண்ணாதான் அந்த பாடம் நல்லா வரும் அப்படிங்கிற. அதனால சால பெரும் பறைய பல்லாண்டு இசைப்பாரு, நாங்க பல்லாண்டு பாடுறவரு உனக்கு பல்லாண்டு பாடுறவர்கள் நிறைய பேர் இருக்கா, அவர்கள் எங்களுக்கு வந்து கோல விளக்கே கொடியே விதானமே, இவ்வளவுதான் போருமா அப்படின்னா உமக்கு இருக்கக்கூடிய இந்த சமதி தீர்க்கட்டும், எங்களுக்கு எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நாங்க கேட்கறோம், காலக்ஷேபத்துக்குன்னு வேண்டியது, சரணாகதிக்குன்னு வேண்டியது செல்வதுக்கு. கோல விளக்கு கொடி விதானம் இது 3 இருக்கு. கோல விளக்குன்னு அழகான விளக்கு அப்படின்னு அர்த்தம். எங்களுக்கு இருக்கக்கூடிய அழகான ஞானம், இந்த ஞானம் வேணும். இந்த ஞானம் இருந்தாதான் எங்களுக்கு காலக்ஷேபமும் புரியும், எங்களுக்கு சரணாகதினா என்னங்கிறதும் புரியும். உமக்கு இருக்கக்கூடிய ஞானம் எங்களுக்கு வருது இருக்கட்டும், முதல்ல அது வாங்கறதுக்குன்னு எங்களுக்குன்னு ஒரு ஞானம் வந்திருக்கணும் இல்லையா, அது சேஷத்துவ ஞானம். பகவானுக்கு சேஷன் அப்படின்னும், ஆச்சாரியனுக்கு சேஷன் அப்படின்னும் ஒரு ஞானம் ஒண்ணு எங்களுக்கு வேணும். அதுதான் கோல விளக்கு. சாதாரண விளக்கு இல்லை, விளக்குன்னா ஞானம், அஜானத்தை போக்கடிக்கக்கூடியது. கோல விளக்கு அப்படின்னா சேஷத்துவ ஞானம், ரொம்ப அழகானது, அனுபவிக்க ஏற்றது. அதனால கோல விளக்கே உங்களுக்கு தாசன் நான் அப்படின்னு ஒரு ஞானம் எங்களுக்கு, உம்முடைய தனியன நாங்க சொல்லிட்டு இருக்கணும். ஆச்சாரனுடைய தாசன் அப்படிங்கறதே பேரா வச்சுப்பா நிறைய பேர், இவன் சொல்றது அந்த அந்த தாசத்துவ புத்தியோடு கூட யார் போறாளோ அவளுக்கு தான் அந்த அர்த்தம் புரியுமா. எஸ் தேவே பராபக்தி யதா தேவே ததா குரவும் தஸ்யைதே கசிதாஹ்யர்த்தாஹ பிரகாசந்தே மகாத்மனஹ. யாருக்கும் பகவான் கிட்ட பக்தி இருக்கோ, பகவான் கிட்ட இருக்க பக்தி மாதிரி அதே பக்தி ஆச்சாரியன் கிட்டையும் இருக்கும், அவளுக்குதான் அவர் சொன்ன அர்த்தம் புரியும். அவரே சொல்லியிருந்தா கூட அந்த அர்த்தம் சொல்லாத அர்த்தமும் புரியும். ஆச்சாரிய பக்தி இருந்தா சொல்லாத அர்த்தமும் புரியும், சொன்ன அர்த்தமும் புரியும். ஆச்சாரிய பக்தி இல்லாட்டா சொன்ன அர்த்தமே புரியாது, அப்புறம் எங்க சொல்லாத அர்த்தம் புரிய முடியும். அதனால கோல விளக்கே, உங்களுக்கு நல்ல விளக்கு வேணும், நல்ல ஞானம் வேணும், சேஷத்துவ ஞானம் வேணும், பக்தி வேணும் உங்ககிட்ட. அதனால அது எங்களுக்கு ஒன்னாவது வேணும். கொடியே, கொடியே அப்படின்னா இது வெளியில காமிக்கக்கூடியது, அதாவது நமக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத வெளியில காமிக்கிறது கொடி. கொடிங்கிறது ஒரு சின்னம், ஒரு அடையாளம், நாங்க யார் அப்படிங்கறத காமிக்கிறதுக்கான அடையாளம். திருப்பாவை கோஷ்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, மேல திருப்பாவை கோஷ்டி அப்படின்னு எழுதி பிரிச்சா கொடி பிடிச்சும் போனோம்னா அங்க தூரத்தையும் பார்க்கலாம், ஒரு திருப்பாவை கோஷ்டி வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுப்பா. ஒரு சமயம் சித்திரக்கூட்டத்துல பெருமாள் இருக்கும்போது ஏதோ பெரிய சப்தங்கள்லாம் கேட்டுட்டே இருந்தது. லக்ஷணா என்ன சப்தம் பாரு, ஏதோ பெரிய சைன்யம் வர மாதிரி இருக்கு, ராட்சச சைன்யமா இல்ல மிருகங்கள் நேர சைன்யமா கும்பலா போய் எல்லாம் யானை எல்லாம் வருதா என்னது பாருன்னா, லக்ஷணம் பார்த்தா அயோத்தியனுடைய கொடி தெரிஞ்சு அங்க பரதன் வர உடனே சொல்ற, அண்ணா அயோத்தியனுடைய கொடி தெரியுது, நம்ம கோசல தேசத்தினுடைய கொடி தெரியுது, அதனால பரதன் வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன் அப்படின்னா, அதான் அந்த கொடியை வச்சு கண்டுபிடிக்கிறேன். அதுதான் கோயிலையும் கொடி வைக்கிற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானி, கொடி தோன்றும் தோரணம் வாயில் காப்பானி. கொடி இருக்கக்கூடிய வாயில் கோயில் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தூரத்திலே இருந்து பாக்குறோம் அதுக்கு அந்த கொடி தெரியும், கோயில் இங்க வந்துருத்தே அப்படின்னு. கோபுரத்து மேல முன்னாடி எல்லாம் சின்ன வயசுல நாவல் பாக்கிறதுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, ரோட்ல இருந்து இறங்கி 2 கிலோமீட்டர் நடக்கணும், சில சமயம் இருட்டி போயிடும், எந்த பக்கம் நடக்கணுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப எங்க அப்பா எங்களை நடத்தி ஐக்கின்னு போகும்போது அந்த கோபுரம், கோபுரத்துக்கு மேல ஒரு லைட் ஒண்ணு இருக்கும், அது வச்சுதான் கோபுரம் அதோ தெரியுது பாரு அந்த பக்கம் தான் போனோம், கிட்ட வந்துட்டு பாரு கோபுரம் தெரியுது பாரு அப்படின்னு இதை காமிச்சே நடத்தி ஐச்சின்னு போவார். அந்த மாதிரியாக கொடிங்கிறது என்னன்னு கேட்டா ஒரு அடையாளமாக காமிக்கக்கூடியது. இப்ப எங்களுக்கு கொடி அப்படின்னா நாங்கள் வந்து உமக்கு தாசர்களாக இருக்கோம் அப்படின்னும், பகவத் தாசர்களாக இருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு அடையாளமா காமிக்கக்கூடியது எங்களுடைய வேஷம். எங்களுடைய நான் 12 திருமணம் நிட்டுண்டு நல்லா அழகா வேஷ்டி உடுத்திண்டு இப்படிலாம் இருந்தோம்னா ஓ இவர் பாகவதர் அப்படின்னு தெரியும். பாகவதர் அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருந்தா போறாது, வெளியிலயும் தெரியும், வெளியில தெரிஞ்சா போறாது மனசுக்குள்ளயும் இருக்கான். அதே ரெண்டையும் சொல்றது சாஸ்திரம், வெளியில 12 திருமணம்னா எட்டு பகவதரா இருந்தா போறானா, மனசளவுல பகவான நினைக்கிறவராக இருக்கணும், பகவத் தாசத்துல தாசத்துவத்துல ஊறி நிக்கிறவராக. அந்த பகவத் தாசத்துவத்துல ஊறி நிக்கிறேனே உள்ளுக்குள்ள நான் எப்பவும் பெருமாள் தான் நினைச்சிருக்கேன், வெளியில அந்த சின்னம் இல்லாம இருந்தா அதுவும் சுவாரஸ்யம் இல்லை அப்படிங்கிறது. என்ன கேட்டா உள்ள இருக்கிறதான வெளியில இருக்கணும், உள்ள அந்த எண்ணம் இருந்தா அப்ப அந்த சின்னங்கள்ல இவனுக்கே ஒரு ஆசையும் வந்துடும், நான் எம்பெருமானுக்கு தாசன். திருமணம் அப்படின்னா என்ன, பெருமாளுடைய திருவடி தானே திருமணம், பெருமாளுடைய திருவடியின ஆகாரத்தை தரிச்சிருந்து பெருமாளுடைய சங்க சக்கரங்களை எல்லாம் சமாசேனத்தின் போதும் அதை எல்லாம் மொத்தத்தையும் தரிச்சிருந்து, வாயில பெருமாள் திருநாமத்தை சேர்ந்து, கழுத்துல துளசி மாலை அந்த மாதிரி மாலை எல்லாம் தரிச்சிருந்து இப்படி இருந்து வைஷ்ணவன் அப்படின்னு தெரியும்படியாக வைஷ்ணவன் அப்படி பிரகாசமா வந்து நிற்பா. அது அந்த பெருமை இங்கதானே இருக்கு, பகவத் தாசன்கிறத காமிச்சுக்க முடியாத ஒரு பெருமை. அதனால அதுதான் கொடி, தூரத்தையும் பார்த்தா எங்களை பார்த்தா தெரியணும் எல்லாருக்கும் அடையாளமா. கோல விளக்கே கொடியே விதானமே, விதானம் வேணும், நெல் கூரை தட்டு. அது இந்த பஜனை பண்ணச்ச நாமகீர்த்தனம் சொல்லிட்டு போச்ச, பனி மேல வந்து விழாம இருக்கிறதுக்கா, பனிக்காலமா இருக்கு, பனி வந்து விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் தலையில பனி விழ, பனி தலை விழன்னு தலையில பனி விழுந்ததுன்னா அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சு அப்புறம் 4 நாள் அவன் வரமாட்டான். எங்க நாமகீர்த்தன் என்னமோ நேத்தெல்லாம் பனியில போனது உடம்பு ஒத்துக்கலன்னு அப்படின்லாம் இல்லாமல் ஒரு விதானம் வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அங்க இங்க ஆச்சாரியன் கிட்ட என்ன பிரார்த்திக்கிறார் அப்படின்னா, எங்களுக்கு மேல ஜுரம் வரத்துக்கு என்னென்னவோ அதெல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஒரு விதானம் வேணும். அகங்காரம் மமகாரங்கள்னா எங்க மேல வந்து விழக்கூடாது, பொதுவா எல்லாருமேலயும் வந்து விழுந்துரும் அகங்காரம் மமகாரங்கள்லாம், அதெல்லாம் எங்க மேல வர வந்து விழாதபடி எங்களுக்கு ஒரு விதானத்தை நடுவில் ஒரு தடுப்பை நீர் கொடுக்கணும். அந்த தடுப்பு என்ன அப்படின்னு கேட்டானா, பகவத் சேஷத்துவம் பகவத் பாரதந்திரம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல் பாகவத சேஷத்துவம், பாகவத பாரதந்திரம் இதெல்லாம் சொல்லி பகவதேக சேஷத்துவம், பகவதேக பாரதந்திரியம் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் தான் ஒரு விதானம். வெளி விஷயங்கள்ல நமக்கு ஈடுபாடு குறைக்கும்படியாக பண்ணக்கூடியது, நம்மளை பத்திரமாக இருக்க பண்ணக்கூடியது, நமக்கு அகங்காரம் அமகாரங்கள் இன்னும் என்னென்ன தோஷங்கள் இருக்கோ இதெல்லாம் மேல வந்து விழும். அப்ப அது அடுத்த நாள் நம்மளை வரவிட்டாலும் தடுக்கும். அப்படி இல்லாம இருக்கிறதுக்காக எங்களுக்கு விதானமாக நீர் இதையெல்லாம் அருளி செய்ய வேணும் அப்படிங்கிற கோல விளக்கே கொடிய விதானமே. அந்த விதானம் இருக்கப்படினால்தானே நம்ம பாதுகாப்பா இருக்கோம். எம்பெருமான் திருவடி அவங்க கூடவே இருக்க பக்கத்திலேயே காட்டி கொடுத்து, பாகவதர்களையும் காட்டி கொடுத்து இப்படி பண்ற அப்படின்னால கோல விளக்கே கொடியே விதானமே. அது திருமந்திரத்துல நமஹா அப்படிங்கறதுல இருக்கு. நமஹா, எனக்கு எதுவும் இல்லை. எது இல்லை அப்படின்னா வேகந்த எதுவுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை, வேற சேஷத்தும் இல்லை, இன்னொன்னு பாரதந்திரம் கிடையாது, இன்னொன்னு உபாயம் கிடையாது, இன்னொன்னு புருஷார்த்தம் கிடையாது. சரி, அதெல்லாம் வேண்டாம், உமக்குன்னு வஸ்துக்கள்லாம் இருக்கொள்ளியோ அப்படின்னா அந்த வஸ்துக்கள் நம்மகா, அதுவும் எனக்கு இல்லை, இந்த வஸ்துக்கள்லாமும் என்னை சேர்ந்தது இல்லை. அழகா நாம கீர்த்தமே பண்ணலான்னு வச்சுப்போம், நான் நாம கீர்த்தனம் பண்ணேன் அப்படின்னா போச்சு, அப்படி சொல்லாம இருக்க முடியும், எனக்கு ஒரு தடுப்பு. சரணாகிதியே பண்றோம் வச்சுக்கோங்க, நான் சரணாகிதி பண்றேன் அப்படின்னா போச்சு, நான் சரணாகிதி பண்ணல, பெருமாளே பண்ண வைக்கிறேன், பெருமாளே தன் திருவடிகளிலே என்னை சேர்த்து வச்சிருக்க, என்னை ஒரு உபகரணமாக்கி சேர்த்து வச்சிருக்க. அச்சேதன மாதிரி அச்சேதனத்தை, அச்சேதனமான உபகரணத்தை கையில எடுத்து எப்படி பெருமாளே உபயோகப்படுத்துவாரோ, ஒருத்தர் எப்படி உபயோகப்படுத்துறானோ, வீணா விசேஷம் இவங்க வீணை வாசிக்க வீணை கையில எடுத்து வாசிப்பார், வீணையில் நல்ல பாட்டு வரும். அது மாதிரி பகவான் என்ன பண்றா, நம்மளை வீண மாதிரி ஆக்கி நம்மளை வச்சு மீட்டுறோம். அதுதான் இங்க நடந்துருக்கிறது எல்லாம். அதனால சரணாகதியே ஆகட்டும், இல்ல நாம கீர்த்தனமே ஆகட்டும், எதுதான் ஆகட்டும், எல்லாமே பகவானால் தான் நடக்கிறது, நம்மால இல்ல. இப்ப நம்மாலேன்னு ஒரு எண்ணம் வந்தா அது பெருசு, அது தப்பு. உபாய அபாய சுப்ளவாங்கிற ரகசியத்தின் சார்த்தம், சரணாகதி பலன் கொடுக்கணும்னா முதல்ல இந்த புத்தியை தான் எடுத்துடும். இதெல்லாம் கூடவே கூடாது, பகவானே உபாயம், நான் உபாயம் நினைக்க கூடாது, நான் சரணாகதி பண்ணேன் அதனால பகவான் பலன் கொடுக்காதுன்னு தப்பு, அப்படி நினைச்சா தப்பு. நான் சரணாகதி பண்ண அப்படின்னாலும் பகவான் பலன் கொடுக்கல, அவனுடைய கருணையினாலே அவன் பலன் கொடுக்கான். இந்த சரணாகதினா என்ன கேட்டா, உம்முடைய கருணையினாலே நீ பலன் கொடுக்கணும் அப்படின்னு இந்த பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைக்கிறோம் இல்லையா, அதுதான் அதுதான் சரணாகதி. இவன் போய் பண்றது இது உபாயம் இல்லை, சரணாகதி உபாயம்னு சொல்றது இல்லை, சரணாகதி வியாஜம்னு சொல்றவர், வியாஜம்னா இது ஒரு சாக்கு. சரணாகதியில உபாயத்துவ தீகி கூடாது, உபாயத்துவ தீகி பகவான் தான் உபாயம். நமக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுட்டு இருக்காங்க, பக்தி யோகம்னு ஒண்ணு இருக்கு, தியானம், அத தியானம் பண்ண முடியாதவன் தியானத்துக்கு பதிலாக சரணாகதி பண்றான், ஆனா பக்தி யோகத்துக்கு பதிலாக சரணாகதி அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கான். ஆனா உண்மையில அது கிடையாது, பக்தி யோகத்துக்கு பதில சரணாகதி கிடையாது, பக்தி யோகத்துக்கு பதில பெருமாள் தான் இருக்க. பக்தி யோகம் பண்றவனுக்கு பக்தி யோகம் இருக்கும் இல்லையா, அந்த பக்தி யோக ஸ்தானத்துல அதனுடைய இடத்திலே இருக்கிறவர் பெருமாள், சரணாகதி இல்ல அதனுடைய இடத்துல. என்னால பக்தி யோகம் பண்ண முடியல, அதனால அந்த ஸ்தானத்துல நீர் இருந்து பலன் கொடுக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்திக்க. அதனால பெருமாள் தான் அதுல வைக்கிறா, சரணாகதிங்கிறது ஒரு யாச்சம், அந்த பெருமாளை வைக்கிறது தான் சரணாகதி அப்படின்னாரு. அதனால எனக்கு அந்த மாதிரியான ஒரு விதானம் வேணும், நீ பண்ற உபதேசம் இருக்கும் இல்லையோ, இந்த உபதேசத்தை நீ எனக்கு அதிலிருந்து பாதுகாப்பு வேணும். கோலை விளக்கே கொடியே விதானமே இதெல்லாம் நீர் அனுகிரகம் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரியான ஞானங்கள்லாம் வரணும் கூட, காலக்ஷேபம் பண்ணி சரணாகதி பண்றதுக்கு தேவையான இந்த ஞானங்கள்லாம் வரணுங்கிறது கூட நீர் அனுகிரகம் பண்ணும். ஆலி நிலையாய் அருள் அனுகிரகம் பண்ணுவா, ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுவ அவரால் முடியுமா கேட்டா, ஆளின் நிலையாய், அண்ணன் சொல்லுச்சு ஆளின் நிலையில இருக்கக்கூடிய ஆச்சாரியன் ஆளின் நிலையா, ஆள் போன்ற நிலை, ஆலமரம் போல ஒரு நிலையை உடையவன். அதாவது எப்படியான மரமானது, ஆலமரமானது தான் வெயில்ல இருந்து உள்ள குளிர்ச்சியை கொடுக்கும், கீழே இருக்கும், இது மரம் இருக்கிறது பயங்கர வெயில்ல இருக்கும், ஆனா மரத்தின் கீழே நமக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். அந்த மாதிரி ஆச்சாரியர்கள்லாம் தான் கஷ்டப்பட்டு நமக்கு குளிர்ச்சிய கொடுக்கறாங்க. அதுலயும் ஆலமரம் தான் அது ரொம்ப பிரசித்தம். மரத்திலேயே சீதகாலே பவே துஷ்டம், உஷ்ணகாலேயே சீதலம்னு சொல்லுவோம். வடவருஷம் இருக்கு ஆலமரம், அது சீத காலத்துல கீழே உஷ்ணமா இருக்கணும், உஷ்ணகாலத்துல சீதமா இருக்கணும், குளிர்ச்சியா இருக்கணும். அப்ப அந்த மாதிரி இது வந்து பாகவதத்துல கிருஷ்ணன் சொல்ற இந்த விஷயத்தை. ஒரு சமயம் கிருஷ்ணன் வந்து மாடு மேய்க்க போகும்போது மத்தியானம் 12 மணிக்கு நல்ல வெயில்ல இருக்கும்போது அப்ப மரத்தடியில போய் உட்காண்டான். இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் ஒரே பசி. அப்ப கிருஷ்ணன் வந்து மரத்தடியில் உட்காந்து அப்படியே மரத்தை பார்த்தான். என்ன கிருஷ்ணா பாக்குற அப்படின்னா, இந்த மரத்தை பார்த்தா எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, ஆச்சாரியர்கள் ஞாபகம் வருது. ஏன்னா இது வெயில நின்று நமக்கு நிழல் கொடுக்கறது. அந்த மாதிரிதானே மகான்கள் எல்லாம் அவ சம்சாரத்துல இருந்து இந்த சுகதுக்கங்களை எல்லாம் தாங்கிட்டு அவ நமக்கு வந்து நல்ல ஞானத்தை எல்லாம் கொடுக்கறாங்க அப்படி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படின்னு ஒரு பெரிய உபன்யாசம் உண்டு, ஒரு மணி கால உபன்யாசம் அந்த குழந்தைகளுக்கு. அந்த கிருஷ்ணன் உபன்யாசம் குழந்தைகளுக்கா பசி தாங்க முடியல, கண்ணா பசி தாங்கல, ஏன் இப்படி படுத்துற அப்படின்னா, அதுக்கப்புறம்தான் போய் அந்த யஜ்யம் பண்ற இடத்துல போய் யாகம் பண்ற இடத்துல போய் சாமி கேட்க சொல்லி யஜ்யபத்தி அனுகிரகம் அப்படிங்கிற கட்டத்துல வரும். அந்த ரீதியில ஆச்சாரியங்கிறவர் ஆலமரம் போல ஆலமரத்தை அண்டி பல பேர் ஜீவிக்கிறார். ஒரு பெரிய ஆலமரம் வந்து வச்சுக்கோங்க, பெரிய ஆலமரங்கிறது 1 மைல் கூட இருக்கும். அந்த ஆலமரத்துல மேல எத்தனை பட்சிகள் இருக்கு, அந்த ஆலமரத்துக்கு கீழே எத்தனை பேர் போயிட்டு வரவெல்லாம் நின்றுட்டு இருக்கா, அந்த ஆலமரத்து நடுவுல எத்தனை புழு பூச்சிகள்லாம் மரத்தை நண்டி இருக்கு, எத்தனை பாம்புகள்லாம் இருக்கு, எத்தனை எலிகள்லாம் இருக்கு, இன்னும் கீழே வந்து பூமியில எத்தனை இருக்கு, இன்னும் எத்தனை தாவரங்கள் இருக்கு, கணக்கே பண்ண முடியாது. அந்த மாதிரி பகவான ஆலமரம் சொல்ற வழக்கம். அதே மாதிரி ஆச்சாரியனும் பல விதமான சிஷ்யர்கள் இருக்கையோ, பறவை மாதிரி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், புழு மாதிரி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், மிருகம் மாதிரி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், மனுஷன் மாதிரி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள், எல்லாருக்கும் தஞ்சமாக ஆச்சாரியம் இருக்காங்க. அதனால ஆளி நிலையா ஆளி நிலையில இருக்கிறதுனால உம்மால முடியும், நீர் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும், நீர் அணு அருளே அருள் அனுகிரகம் செய்ய வேணும் அப்படிங்கறதாக ஆச்சாரியன் கிட்ட, சரணாகதிக்கு எங்களுக்கு ஒரு யோகியதை வேணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு யோகியதை வேணும், அதுக்கான ஞானங்கள் எல்லாம் எங்களுக்கு வேணும், சேஷத்த ஞானம் முதலானதெல்லாம் வேணும். அது மாத்திரம் இல்லாமல் கடைசியில உம்முடைய ஒரு பரம அனுகிரகத்தினாலே சால பெரும்பறை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு யசஸும் பாஞ்சஜன்யம் போல்வள சங்கங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஞானமும் அதெல்லாமும் எங்களுக்கு வேணும், அதெல்லாமும் அனுகிரகம் பண்ண வேணும் என்பதாக பல பேருக்கு பல விதமும் அனுகிரகம் பண்றவர் ஆல உஷம் ஆலமரம் மாதிரி அப்படிங்கறத காமிச்சு அதை பிரார்த்திப்பதாக இந்த பாசனம் இருக்கு. அடுத்த பாசனத்துல இவருடைய பிரார்த்தனை வேற விதமா, அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம்.